பெண்புறா கண்ணீரில் தள்ளாட என் உள்ளம் இந்தாட என்ன வாழ்க்கையோ சுமைதாங்கி சுமையானதே எந்த நிம்மதி தரையில் ஒரு துண்டை வீரிப்பேன் தூக்கம் கண்ணை சொக்குமே அது அந்த காலமே மெத்தை வீரித்தும் சுத்த பன்னீர் தெளித்தும் கண்ணில் தூக்கம் இல்லையே அது இந்த காலமே என் தேவனே ஓ தூக்கம் கொடு மீண்டும் வந்த மனமாடுதே ஒரு பெண்